உங்க சாமி கருப்பண்ண சாமி தங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி எங்க சாமி உங்க சாமி கருப்பண்ண சாமி தங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி நட்ட கல்லு பேசுதே நடுநடுங்க பேசுதே உள்ளிருந்து அரட்டுவது கருப்பந்தா அவன் உரத்த குரல் எங்களுக்கு விருப்பந்தா முறுக்கு மீச தெருக்க பேசு கருப்பண்ண சாமி கருப்பு கருப்பு கருப்பு கருப்பு கருப்பண்ண சாமி முறுக்கு மீச தெருக்க பேசு கருப்பண்ண சாமி எங்க சாமி உங்க சாமி கருப்பண்ண சாமி தங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி எங்க சாமி உங்க சாமி கருப்பண்ண சாமி தங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி பட்ட போசி சட்டம் பேசும் கருப்பண்ண சாமி பதினெட்டாம் படி நடக்க அதிரும் அழகரு பூமி பட்ட போசி சட்டம் பேசும் கருப்பண்ண சாமி பதினெட்டாம் படி நடக்க அதிரும் அழகரு பூமி பெட்டகத்தை காக்கவே பட்டாக்கத்தி வீசுறா உருட்டுதானே மிரட்டுதானே நகருடா அவன் புரட்டு வித்தைய சுட்டரிக்கிற நெருப்புடா பெட்டகத்தை காக்கவே பட்டாக்கத்தி வீசுறா உருட்டுதானே மிரட்டுதானே நகருடா அவன் புரட்டு வித்தைய சுட்டரிக்கிற நெருப்புடா கருப்பு கருப்பு கருப்பு கருப்பு கருப்பண்ண சாமி முறுக்கு மீச தெருக்க பேசு கருப்பண்ண சாமியே கருப்பு கருப்பு கருப்பு கருப்பு கருப்பண்ண சாமி முறுக்கு மீச தெருக்க பேசு கருப்பண்ண சாமி எங்க சாமி உங்க சாமி கருப்பண்ண சாமி தங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி எங்க சாமி உங்க சாமி கருப்பண்ண சாமி தங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி நாக்க நாக்க துருத்தி வாரம் கருப்பண்ண சாமி அவன் தாக்க வரும் தடைய அடிச்சு நொறுக்குற சாமி நாக்க நாக்க துருத்தி வாரம் கருப்பண்ண சாமி அவன் தாக்க வரும் தடைய அடிச்சு நொறுக்குற சாமி கர கர சத்தமே ஆத கொரடு கொட்டுமே பறக்க பறக்க ஓடு அழக குதிரதா அந்த அரண்ட சத்தம் கேட்டு மயங்கும் மதுரதா மீச தெருக்க பேசும் கருப்பண்ண சாமி கருப்பு கருப்பு கருப்பு கருப்பு கருப்பண்ண சாமி முறுக்கு மீச தெருக்க பேசும் கருப்பண்ண சாமி எங்க சாமி உங்க சாமி கருப்பண்ண சாமி தங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி எங்க சாமி உங்க சாமி கருப்பண்ண சாமி தங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி போடுவது சண்டி கருப்புதான் அடம் மூட்ட முடிச்சு கட்டி ஓடு கட்ட நரப்புதான் சாட்ட நீட்டி போடுவது சண்டி கருப்புதான் அடம் மூட்ட முடிச்சு கட்டி ஓடு கட்ட நனப்புதான் தாந்திரீக பைகளை ஓங்கி ஓங்கி அடிக்கிறான் உலக்க காலை எடுத்து வச்சு மிதிக்கிறான் அவன் சலங்க போட்டு எதிரிகளை முடிக்கிறான் தாந்திரீக பைகளை ஓங்கி ஓங்கி அடிக்கிறான் உலக காலை எடுத்து வச்சு மிதிக்கிறான் எங்க சாமி உங்க சாமி கருப்பண்ண சாமி தங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி எங்க சாமி உங்க சாமி கருப்பண்ண சாமி தங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி அவன் சட்டாரிக்கு கட்டுப்படும் கருப்பண்ண சாமி. சட்டாலுன்னு கொதிச்சு புட்டா ருத்துற சாமி, அவன் சட்டாரிக்கு கட்டுப்படும் கருப்பண்ண சாமி. கொட்டாம்பட்டி மெட்டில கொட்டடிச்சு ஆடுவான், கோட்ட வாசல் திறந்து புட்டா ஓடுவான், அவன் காட்டு வழி ஐயன் மார தாங்குவான். கொட்டாம்பட்டி மெட்டில கொட்டடிச்சு ஆடுவான், கோட்ட வாசல் திறந்து புட்டா ஓடுவான், அவன் காட்டு வழி ஐயன் மார தாங்குவான். கருப்பு கருப்பு கருப்பு கருப்பு கருப்பண்ண சாமி, முறுக்கு மீச தெருக்க பேசு கருப்பண்ண சாமியே. கருப்பு கருப்பு கருப்பு கருப்பு கருப்பண்ண சாமி, முறுக்கு மீச தெருக்க பேசு கருப்பண்ண சாமி. எங்க சாமி உங்க சாமி கருப்பண்ண சாமி, அங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி. எங்க சாமி உங்க சாமி கருப்பண்ண சாமி, அங்கமெல்லாம் துடிக்க வரும் கருப்பண்ண சாமி. கருப்பு கருப்பு கருப்பு கருப்பு கருப்பண்ண சாமி, முறுக்கு மீச தெருக்க பேசு கருப்பண்ண சாமியே. கருப்பு கருப்பு கருப்பு